அத்தியாயம் 18. சந்தேக கோட்டையில் பயணிகள். கிறிஸ்தியானும் நம்பிக்கையும் நடந்து செல்லும் வழியில் ஒரு அழகான ஆற்றினருகே வந்து சேர்ந்தார்கள். அளவு கடந்த மகிழ்ச்சியுடன் ஆற்றின் தெளிந்த நீரை பருகினார்கள். கரையில் இருந்த மரங்களில் இருந்து பழங்களை பறித்து உண்டார்கள். பச்சை பசேல் என்ற புல்வெளியில் படுத்து உறங்கினார்கள். விழித்து எழுந்தவுடன் கற்கள் நிறைந்த பாதையில் பயணத்தை தொடர்ந்தார்கள். நீண்ட தூரம் நடந்து வந்ததால் கால்கள் வலி எடுத்தது. கற்கள் நிறைந்த பாதையில் நடப்பது கடினமாக இருந்தது. அப்போது அவர்கள் செல்ல வேண்டிய பாதைக்கு அருகில் புல்வெளி பாதை என்ற பசும் பொருட்களால் நிறைந்த பாதையை கண்டார்கள். வெகு தூரம் வரை அந்த பாதை கற்பாதைக்கு இணையாகவே செல்வது போல தென்பட்டது. புல்வெளி பாதையில் கால் வைத்து நடந்தார்கள். மெத்தை மீது நடப்பதை போல கால்களுக்கு இதமாக இருந்தது. தாங்கள் செல்ல வேண்டிய கருப்பாதையை பற்றி அவர்கள் நினைக்கவே இல்லை. அந்த பாதையில் நடந்து செல்லும் போது அசட்டு நம்பிக்கை என்ற பெயரையுடைய ஒருவனை சந்தித்தார்கள். இந்த பாதை மோட்சத்துக்குத்தான் செல்லுகிறது, பயப்படாமல் என் பின்னே வாருங்கள் என்றான் அவன். பயணிகள் இருவரும் கவலை நீங்க பெற்றவர்களாக அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். இரவு வந்தது. இருளில் பாதை கண்ணுக்கு தெரியவில்லை. அப்போது அசட்டு நம்பிக்கை கால் தவறி கிடுகிடு என்று பள்ளத்துக்குள் விழுந்து விட்டான். அந்த பள்ளத்தின் பெயர் கிடுகிடு பள்ளம். அவனுடைய கூக்குரலை கேட்டு திடுக்கிட்டு நின்று விட்டார்கள் பின்னால் வந்த இந்த இரண்டு பேரும். அவனை குரல் கொடுத்து கூப்பிட்டு பார்த்தார்கள். ஆனால் பதிலே வரவில்லை. திடீரென்று இடி மின்னலோடு பெரிய மழை பெய்தது. புல்வெளி பாதையெங்கும் வெள்ளம் நிரம்பிவிட்டது. தங்கள் தவறை உணர்ந்த கிறிஸ்தியானும் நம்பிக்கையும் மீண்டும் சரியான பாதைக்கு திரும்ப முயன்றார்கள். ஆனால் வழி தெரியவில்லை. மலையிலிருந்து தப்புவதற்கு ஒரு பாறை இடுக்கணில் சென்று அமர்ந்தார்கள். களைப்பு மிகுதியால் அப்படியே உறங்கிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் இடத்துக்கு சற்று தொலைவில்தான் சந்தேக கோட்டை என்ற கோட்டை இருந்தது. நம்பிக்கையற்றவன் என்ற அரக்கன் தன் மனைவியோடு அங்கே வசித்து வந்தான். மறுநாள் காலை தனது நிலத்தை சுற்றி பார்க்க வந்த அரக்கன் தூங்கிக் கொண்டிருக்கும் ரெண்டு பேரையும் கண்டு கடும் கோபம் கண்டான். யாரது எனது நிலத்தில் வந்து படுத்து உறங்குவது என்று கர்ண கடூரமான குரலில் கேட்டான். திடுக்கிட்டு விழுத்த ரெண்டு பேரும் அரக்கனை கண்டு பயந்து நடுங்கினார்கள். ஐயா, நாங்கள் மோட்சத்துக்கும் செல்லும் பயணிகள். வழி தவறி இங்கே வந்துவிட்டோம். தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினான் கிறிஸ்தியான். ஆனால் அரக்கனோ அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் கோட்டையில் உள்ள பாதாள சிறையில் அடைத்து விட்டான். 3 நாட்கள் இரவும் பகலும் அவர்களை திரும்பி பார்க்கவே இல்லை. உண்ண உணவு கிடையாது, குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. பாறாங்கல் தரையில் பாதாள அறையின் துர்நாற்றத்தை சகித்து கொண்டு சோர்வோடு கிடந்தார்கள் 2 பேரும். அரக்கன் தனது மனைவியிடம் இவர்களை பற்றி கூறினான். அவிசுவாசம் என்ற அவனுடைய மனைவி மிகவும் கொடூரமானவள். கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் அவர்களை நன்றாக அடிக்கும்படி அவள் ஆலோசனை கூறினாள். பாதாள சிறைக்கு சென்ற அரக்கன் தனது குறுந்தடியை கொண்டு அவர்களை நன்றாக அடித்தான். ஆனால் அசைய முடியாமல் விழுந்து கிடந்த 2 பேரும் ஒன்றுமே பேசவில்லை. மறுநாள் இரவு அவர்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கிறார்களா என்பதை அறிந்த அவிசுவாசம் தனது கணவனிடம் அவர்களை தற்கொலை செய்து கொள்ள தூண்டுமாறு யோசனை கூறினார். பாதாள சிறைக்கு சென்ற அரக்கன், நீங்கள் இனி தப்பி செல்லவே முடியாது, உங்களை நீங்களே மாய்த்து கொள்வதுதான் ஒரே வழி என்று பயம் காட்டினார். ஆனால் கிறிஸ்தியானும் நம்பிக்கையும் மனம் தளர்ந்து விடவில்லை. ஒருவரையொருவர் தேற்றிக்கொண்டு மேலும் ஒரு நாளை கழித்தார்கள். இதை கேள்விப்பட்ட அவிசுவாசம் தன் கணவனை அழைத்து, நீர் இதற்கு முன் இங்கு கொல்லப்பட்டவர்களின் எலும்புகளை காட்டி பயமுறுத்தும் என்று கேட்டுக்கொண்டார். அரக்கன் அவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ஏற்கனவே அங்கு கொல்லப்பட்டவர்களின் மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் காட்டினான். அந்த கொடூரமான காட்சியை கண்டு பயந்தாலும் இருவரும் தற்கொலை செய்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். அரக்கன் அவர்களை மீண்டும் பாதாள சிறையில் அடைத்தான். அப்போது கிறிஸ்தியான், அடடா, என்னிடம் ஒரு சாவி இருக்கிறதே என்று கூறியபடி ஆண்டவரின் வாக்கு தத்தம் என்ற சாவியை வெளியே எடுத்தான். இதோ இந்த சாவியை கொண்டு எந்த பூட்டையும் திறந்து விடலாம் என்றான் உற்சாகத்துடன். சரி, வா போகலாம் என்றான் எழுதான் நம்பிக்கை. இருவருமாக பாதாள சிறையின் கதவண்டை வந்தார்கள். கிறிஸ்தியான் வாக்கு தத்தம் என்ற சாவியை கொண்டு பூட்டை மிக எளிதாக திறந்து விட்டான். ஆனால் பெரிய இரும்பு கதவை அசைப்பதுதான் கடினமாக இருந்தது. ஆனாலும் முழு முயற்சியோடு கதவை திறந்து விட்டார்கள். அந்த சத்தம் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த அரக்கன் விழித்து விட்டான். கிறிஸ்தியானும் நம்பிக்கையும் தப்பி ஓடுவதை கண்ட அரக்கன் அவர்களை விரட்டினான். ஆனால் அவனுக்கு திடீரென்று மூட்டு வலி வந்துவிட்டது. ஓட முடியாமல் கீழே விழுந்து விட்டான். பயணிகள் ரெண்டு பேரும் மீண்டும் சரியான பாதைக்கு வந்து சேர்ந்தார்கள்.